ஒன்னே ஒன்னு கண்ணே கண்ணு செல்லா குட்டியே, என் காதல் துட சேர்த்து வச்ச கல்லா பெட்டியே. தொட்டு பக்க கிட்ட வந்த மிட்டா மிராசே, ஓவரன் பட்டா வெடிக்கும் இந்த வெள்ள பட்டாசே. I for you, you for me, செந்தக்க சுனாமி. காதல் இல்லை என்றால் ஆண்கள் ஆண்கள் இல்லை, பெண்கள் பெண்கள் இல்லை. நீ என்னை பார்த்த அந்நேரமே என் காதல் மீண்டும் முன்னேறுமே. என் முன்னே வந்து நீ கேளடி, என் காதல் கணானி அடி. நான் கேட்டேன் அச்சா நீ கண்ணால போல் செவாழ உள்ளத்தில் காய்காத. ஒரு பூவில் பல வாசம் உலகத்தில் இருக்காது, இருந்தாலும் அவையாவோ உன போல மணக்காது. என் காதல் துட்ட சேர்த்து வச்ச கல்லா பெட்டிய, விரல் பட்டா வெடிக்கும் இந்த வெள்ள பட்டாசு. I for you, you for me, சேர்ந்தாக்க சுனாமி. Last day.